విశ్వాదిశాయి సుఖరూప యదాత్మకస్వం వ్యక్తిం కరీష కథయంతి తదాత్మికాం తే ఏనాధిరోహతి మతిస్త్వదుపాసకానాం సా కిం త్వమేవ తవ వేతి వితర్కడోలాం. శ్రీ భరద్వాజ పంచాశత్తు 17వ పద్యం. 16వ పద్యత்துல எம்பெருமானுடைய பரரூபத்தை சாதிச்சார். அப்படிப்பட்ட பரரூபத்தை தன்யாக பவதஹ ஸ்வரூபம் சம்சிந்தயந்தி சாதிச்சார். வரத தன்யாக சமவதா ஹிருதயேன பவதஹ ஸ்வரூபம் சம்சிந்தயந்தி சாதிச்சார். தன்யவான்கள் அல்லது பாக்கியசாலிகள் உம்முடைய அந்த ஸ்வரூபத்தை தியானம் செய்கின்றனர். அதுக்கு விசேஷணங்கள்லாம் சாதிச்சார். சர்வகதம் சுசூக்ஷ்மம்னு சுசூக்ஷ்மம்னு போட்டுனதுல ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, லோகத்துல வந்து ஸ்தூலமான வஸ்துக்களை சூக்ஷ்மமான வஸ்துக்கள் வியாபிக்கும். இப்ப நம்ம சரீரம் ஸ்தூலம், ஆத்மா சூக்ஷ்மம், அதனாலேயே ஆத்மாவானது சரீரத்தை வியாபிச்சிருக்கு. இப்ப எம்பெருமானுக்கு என்ன ஒரு சிரேஷ்டம் கேட்டா, லோகத்துல இருக்கக்கூடிய ஸ்தூல வஸ்துக்களை மாத்திரம் இல்ல, சூக்ஷ்ம வஸ்துக்கள் இருக்கோ அதையும் வியாபிக்கக்கூடிய திறமையை பெற்றவன். அதனால்தான் சுவாமி சுசூக்ஷ்மம்னு போட்டிருந்தார். சரி, இப்ப இந்த யோகிகள் அல்லது இந்த பாக்யவான்கள் எல்லாம் தியானம் பண்றாலே, அவளோட தியானம் அவ தியானம் பண்ணச்சே அவளோட பாவம் எப்படி இருக்கும் கேட்டா, அவளுக்கு சந்தேகங்கள் வருதான் தியானத்துல. எதை பத்தின சந்தேகம் கேட்டா, அதுல அழகா சுவாரஸ்யமா சாதிக்கிறார். இதுல ஒரு விஷயத்த சொல்லணும், நம்ம சம்பிரதாய ரீதியில நம்ம சம்பிரதாயத்துல பிரம்மம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு ஸ்வரூபம்னு உண்டு, திவ்யமங்கள ரூபம்னு உண்டு. ஸ்வரூபம் வேற, திவ்யமங்கள விக்கிரகம் வேற. இப்ப ரெண்டும் வேற வேறன்னு சொன்னா, ரெண்டும் வேற வேற மெட்டீரியல்னால ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல, ரெண்டுமே ஞானானந்திக்க ஸ்வரூபம்தான். ஞானானந்த ஸ்வரூபம் எம்பெருமான், அவனுக்கு அவனுடைய சுரூபத்தை காட்டிலும் ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அது ரூபம்னு சொல்லுவோம். அந்த ரூபமும் ஞானானந்தத்தினால ஆனது. இப்ப இவ தியானத்துல ஈடுபடச்சே ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கிறதுனால, இது ரெண்டும் ஒன்னேதானா இல்ல வேற வேறையா அப்படின்னு அவளுக்கு ஒரு விதர்க்கடோலம் ஏற்படுதான். விதர்க்கடோலம் ஒரு சஞ்சலமா, இப்படியும் அப்படியும் இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோ ஒன்னா இருக்குமோ வேறையா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் அவளுடைய ஒரு இதுல வருதுன்னு அழகா சாதிக்கிறார். ஆனா சந்தேகமே இல்ல. கடைசியில அவளுக்கு என்ன தீர்மானம் மாறுதுன்னா, எதை எதை, அதாவது ஸ்வரூபத்தை விக்கிரகமானது மிஞ்சறதா, அல்லது விக்கிரகத்தை சொரூபம் மிஞ்சறதா, இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, இப்படி எல்லாம் அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காளாம். ஆனா கடைசியில என்ன சாதிக்கிறாருன்னா, அவளுக்கு சும்மா இது ஒரு பாவமே தவிர ஸ்வரூபம் வேற விக்கிரகம் வேறன்னு ஒரு தெளிவு ஏற்படுறது அவளுடைய தியானத்துல. என்ன தாற்பயம் கேட்டா, ரெண்டுமே எம்பெருமானுடைய ரெண்டுமே அதிசயித்த ஒரு ஒரு ஆகாரத்தை உடையதுன்னு தாற்பயம். அதிரோகத்தின்னு போட்டுண்டார் கிரியாபதம். அதிரோகத்தினா அடைகின்றதுன்னு அர்த்தம். ருகு தாத்துக்கு வளர்தல் அர்த்தம். ஆக்சுவலா ரோஹதி அதிரோகத்தின்னு சொல்லச்சு அடைதல் அர்த்தத்தை கொடுக்கிறது, அடைகின்றது. எதை அடைகின்றதுன்னு கேட்டா, விதர்க்கடோலாம். விதர்க்கடோலாம் பார்த்தா நம்ம ஹைக்ரீவ சொத்தலையும் பார்த்தோம், விதர்க்கடோலாம் எவதூய சத்வேன்னு பார்த்தோம். அது ஒரு சந்தேகத்தோட ஊசல். டோலானாலே ஊஞ்சல், டோலாயாம் சில டோலாயாம்னு கீர்த்தனை கேட்டிருக்கோம். அதாவது ரெண்டு ரெண்டு நிலைகளுக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஸ்திதி, அதான் டோலை. இந்த பக்கம் அந்த பெண்டுலம் மாதிரி ஏ பின்னு வச்சுருந்தோம்னா ஏ டு பி, பி டு ஏ. விதர்க்கடோலான்னு சொல்லிச்சு அந்த சந்தேகம் என்கிற ஊசல். இந்த சந்தேகம் என்னன்னு கேட்டா, விக்கிரகமும் சொரூபமும் ஒன்னா, ரூபமும் சொரூபமும் ஒன்னா, இல்ல ரூபமும் சொரூபம் வேற வேறையா, இந்த ரெண்டு இது ரெண்டுத்துக்குள்ள அவளோட தியானம் இல்லை ஊசல் அப்படின்றது அவளோட சந்தேகமானது. எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம பாயிண்ட் அவ தியானத்துல ஊசலாடுறது நமக்கு பாயிண்ட் இல்ல. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் அவனது சொரூபமும் ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் ஆனது, ஞானானந்தம் மயமா இருக்கு. ரெண்டுமே வந்து அதிசயித்த ஒரு சுகரூபமா இருக்கு, போக்யமா இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு நமக்கு முக்த தசையில கிடைக்க போறது. இப்ப யோகிகள் பாக்கியம் பண்ணவா அவ இங்கேயே அதை அனுபவிக்கிறா. அப்ப கரீஷன்னு பதம் போட்டுட்டார், கரீஷ கெத்தர்கோடுகளா மதிரோகதி. யாருக்குன்னு கேட்டா தொது உபாசக்கானாம், கரீஷ தொது உபாசக்கானாம், தொது உபாசக உபாசகானம் சொல்லிச்சு, தொதுனா உன்னுடைய, உபாசகன்னு சொன்னா உபாசனை செய்பவர், உபாசக்கானாம்னு சொல்லிச்சு ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஆறாம் ஏற்றுமை பன்மை அவர்களுக்கு அர்த்தம். உன்னுடைய அவளுடைய உன்னை தியானிப்பவர்களுடைய மதிஹி, மதிஹினா புத்தி, புத்தி நம்ம சம்பிரதாயத்துல ஞானம் தான் அர்த்தம். ஏன்னா ஞானத்துக்கு தான் விஷயமா இருக்கு, வெளி விஷயத்திலிருந்து விலகின ஞானமானது தர்மபூத்த ஞானமானது எம்பெருமான பத்தி இப்ப தியானம் பண்ண போறது. அப்ப அந்த புத்தியில் அந்த மதி என்ன இருது, சா கிம் துவமேவ தபவா இதி, சான்றது இப்போ உன்னுடைய திருமேனி, கிம் துவமேவ நீயே தானோ, துவமேவன்னு சொன்னா நீயேதான் உன் திருமேனியும், திருமேனியும் நீயும் ஒண்ணு அப்படின்னா சொரூபமும் திருமேனியும் ஒன்னா, இல்ல தவவா, தவவான உன்னுடையதா, தவன்னு சொல்லிச்சு செப்பரேஷன் தெரியறது, நீ வேற திருமேனி வேறன்னு, கிம் துமேவன் சொல்லிச்சு அங்க ஒற்றுமை, சொரூபமும் ரூபமும் ஒண்ணு. பாஷ்யக்காரர் வந்து தன்னுடைய கத்தியங்கள் எல்லாம் தன்னுடைய கத்தியங்கள்ல அழகா ஸ்வரூப ரூப விபவ ஐஸ்வர்யம் இதே ரீதியில தான் வர்ணனை பண்ணிருக்கார். அப்ப அந்த ஸ்வரூபம் வேற ரூபம் வேற, அதுதான் இங்க சுவாமி சந்திக்கிறார். சா அந்த திருமேனியானது கிம் துவமேவ நீயே தானோ, அல்லது தபவா உன்னுடையதா, அப்ப உன்னுடையதுன்னு சொல்லிச்சு அங்க வேற்றுமை தெரிகிறது. இதி இத்தினை என்று விதர்க்கடோலாம் அதிரோகத்தி, அவளுடைய அந்த மதி அல்லது புத்தியானது ஞானமானது ஒரு சந்தேகம் என்கிற ஊசலை அடைகின்றன்னு சொல்லிச்சார். அதுக்கு எம்பெருமானுக்கு இன்னொரு விசேஷம், ஒரு சம்போதன பதம் போட்டிருந்தார், விஸ்வாதிசாயி சுகரூப, விஸ்வ அதிசாயி சுகரூப, அதாவது எம்பெருமான் வந்து ஆனந்த சுரூபம் அவனுடைய. ஏன்னா நம்ம முக்த தசையில அங்க முழுக்க முழுக்க நமக்கு அவன் அனுபவிக்கிற ஒரு வேலை தான், அனுபவம்னு சொன்னாலே ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும், ஏன்னா அங்க துக்கம் கிடையாது, முழுக்க முழுக்க ஆனந்த அனுபவம். அப்ப எம்பெருமானுடைய வந்து சொரூபம் விக்கிரகம் ரெண்டுமே வந்து ஆனந்தமயமா இருக்கு. அது எப்படிப்பட்ட சுகம்னா ஆனந்தம், எப்படிப்பட்ட சுக்கரூபம்னு சொன்னா விஸ்வ அதிசாயி, லோகத்துல என்னென்னதான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அவை எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டதான ஒரு ஆனந்தத்தை உடையவனே அப்படின்னு சுகரூபன்னு சம்போதனம் போட்டிருக்கார். விஸ்வ அதிசாயி, அதிசாயம்னா மேம்பட்டது, அதிசயம்னாலே ரொம்ப விசித்திரமானது அர்த்தம், அதிசயமா இருக்குன்னா அதிகமா எக்ஸசிவ் அர்த்தம். அப்ப அதிசாயி சுகரூப, அனைத்து விஷயங்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான வடிவை உடையவனே, இந்த இடத்துல ரூபன்னு போட்டுட்டார், ரூபன்னு போட்டனால வடிவமா இருக்கான்னு எடுத்துக்கலாம், ரூபமா எடுத்துக்கலாம். தே தே வியக்திம் தேன தபதே, சஷ்டி பக்தி ஏகவசனம், உன்னுடைய வியக்திம், வியக்திம் சொல்லி திருமேனி, வியக்திகின்றது திருமேனியை குறிக்கிறது, வியக்திம்ன்றது தித்யா பக்தி ஏகவசனம் திருமேனியை, துவம் யதாத்மகா நீ எப்படி உள்ளாயோ, அதாவது உன்னுடைய சொரூபமானது நீனதுல சொரூபம், எது ஆத்மகா எதை, ஆத்மகான்னு சொன்னா எதை எப்படி உள்ளாயோ அர்த்தம், அதாவது வாட் எவர் இட் இஸ் மேட் ஆஃப் அர்த்தம், அந்த சொரூபமானது அதாவது ஞான ஆனந்த, ததாத்மிகாம் கதையந்தி, அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை உடையதான் எது, உன்னுடைய திருமேனியும், அதாவது ஸ்வரூபம் யதாத்மகா வியக்திம் ததாத்மிகாம் இது கதையந்தின்னு ஸ்ருதியை கோட் பண்றா. வியாக்கணம் பண்றவா ஏகான ஸ்ருதியில எங்கேயோ மாதிரி வசனம் இருக்கு, அந்த ஸ்ருதியை கோட் பண்றா. எம்பெருமானுடைய ரூபம் எதனால ஆயிருக்கோ, அவனுடைய ஸ்வரூபம் எதனால ஆயிருக்கோ, ரூபமும் அதனால தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை சுவாமி அழகா இங்க எடுத்து ஒரு பத்தியமா நமக்கு பண்ணி காண்பிச்சிருக்கார். உன்னுடைய திருமேனியை நீ, அதாவது உன்னுடைய சொரூபம் எப்படிப்பட்டதோ தன்மையை உடையதோ அதே தன்மையை உடையதுன்னு ஸ்ருதிகள் கதையந்தினா கூறுகின்றன. அந்த ஸ்ருதிகள்ன்றது நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும், அங்க கர்த்தபதம் போடல, வேதங்கள் கூறுகின்றன. இதனால என்னாச்சுன்னு கேட்டா, எதனால் உன்னை தியானிப்பவர்கள் அவளுக்கு தியான தசையில அவளோட மத்தியானது இந்த திருமேனியும் அல்ல அந்த சொரூபமும் ஒன்றேவா அல்லது வெவ்வேறா, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி அதிசயத்த ஒரு சுகரூபத்தை உடையதா இருக்கு, அப்ப ரெண்டும் ஒன்னேவா இல்ல வேற வேறையான்னு அவளுக்கு ஒரு விதர்க்க டோலா ஏற்படுறதா. ஆனா கடைசியில் அந்த தியானத்துல அவளுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஏற்படுறது, சொரூபம் வேற திவ்ய மங்கள விக்கிரகம் வேற ரூபம் வேறன்னு அது அழகா ஒரு பத்தியமா ஆக்கி அங்க காண்பிச்சிருக்க. இத அந்த எந்த பதம்னா கரீஷ விஸ்வாதிசாயி சுகரூப தே வியக்திம் தொம் யதாத்மக ததாத்மிகாம் கதயந்தி ஏன தொது உபாசகானாம் மதிஹி சாக்கிம் தொமேவ தபவேதி விதர்க்கடோலாம் அதிரோகதி. கரீஷ அத்திகரி பெருமாளே விஸ்வாதிசாயி சுகரூப உலகம் அனைத்துக்கும் மேம்பட்டதான ஒரு ஆனந்தமயமான வடிவத்தை உடையவனே தே வியக்திம் உன்னுடைய திருமேனியை துவம் யதாத்மக உன்னுடைய சொரூபமானது எப்படி உள்ளதோ எந்த ஆகாரமா இருக்கோ ததாத்மிகாம் ததாத்மிகாம்னு ஸ்ரீலிங்கத்துல போட்டார். ஏன்னா வியக்திம்ன்றது ஸ்ரீலிங்கம் அதனால ததாத்மிகாம் இங்க போட்டிருந்தார். அது அப்படியே உள்ளதாக அப்படியே ஞானானந்த சொரூபம் ஒரு ஆக்கிருத்தியா இருக்கு. இது கதையந்தி கதைன்னு சொல்லிட்டு கூறுகின்றன அர்த்தம் அல்லது கூறுகின்றன சுத்திகள் கூறுகின்றன. ஏன இப்படி ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ஏனன்னு எதனால் அர்த்தம் எத் சப்தத்துக்கு ஆனா ஏனன்றது இங்க அபியமா வச்சுக்கலாம் பிகாஸ் ஆஃப் விச் அப்படின்னு அர்த்தம். தோது உபாசகானாம் உன்னை தியானிப்பவர்களுடைய மதிஹி மத்தினா புத்தி சாக்கிம் துமேவ அந்த திருமேனி வியக்தி இருக்கணும் அந்த வியக்திக்கு இது இந்த சா குறிக்கிறது சாக்கிம் அந்த திருமேனியானது துமேவ நீயே தானோ ஒருவேளை சொரூபம் வேறு ரூபம் வேற இல்ல போல இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா ஐடென்டிக்கலா இருக்கான். அல்லது தவவா தவன் சொன்னா உன்னுடையது அப்ப நீ உன்னுடைய சொரூபம் வேற ரூபம் வேற நாருது இப்படிப்பட்ட இத்தினா என்று அவளுக்கு ஒரு வித்தர்க்கடுகலாம்னா ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு ஊசல் ஒரு ஊஞ்சலானது அடைகின்றது அவளுடைய மத்தியானது அடைகின்றதுன்னு அழகா சாதிச்சிருக்கார். இல்ல சந்தேகம் இல்ல ஆக்சுவலா இந்திரமாவுடைய சொரூபம் வேறு ரூபம் வேறு ஆனா ரெண்டுமே அபராக்கிருதம் ரெண்டுமே வந்து சுத்த சத்துவத்தினால ஆனதுன்னு அதான் நிர்ணயம். ரெண்டுதும் ஞான ஞான ஆனந்தமான ஒரு தன்மை உடையது ரெண்டுமே. இப்படி இந்த 17வது பத்தியத்துக்கு அர்த்தமாகிறது.